வந்ததும் நான் டிஸ்டர்ப் ஆனேனே, ஜாலியா சுத்தின இப்போ சைக்கோ ஆனேனே. குத்து வழக்குன்னு நினைச்சு இது ஒரு தண்ணி தொட்டி என்று அறிந்தேனே. என் பாசத்துக்கு அடிமை என்றவள் தெரு தெருவா சுத்த விட்டாளே. லேட் நைட் இல்ல பேபி வெளியால போகாத, எனக்கு நீ பொய்யும் சொல்லாத. ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ல லொகேஷன் பார்த்தேன், டவுன் டவுன்ல நிக்கிற ஃபேஸ் டைம்ல கால் பண்ண என்ன நினைவிருக்கிற. ஃபோன் பண்ணா தூக்கடி என்னை இக்னோர் பண்ணாத, மெசேஜ் போட்டா எழுதடி என்னை இக்னோர் பண்ணாத. ஃபோன் பண்ணா தூக்கடி என்னை இக்னோர் பண்ணாத, மெசேஜ் போட்டா எழுதடி என்னை இக்னோர் பண்ணாத. உன்ன போல பொம்பளை சத்தியமா பார்க்கல, என்ன போல ஆம்பளை நீயும் மிஸ் பண்ணிட்ட. குட்டி குட்டி சண்டையால நீயும் படிக்கிற லைக் அபோம், நீயும் விட்டு போன பிறகு என்னும் பார்த்துக்கிச்சு ஃபயபோம். Hey stop baby, கொஞ்சம் நீயும் மடங்கு, என்னிடம் நீயும் காட்டாத உன் திமிரு. மன்னித்து விடு மன்னித்து விடு, ஷாடி நீயும் வா பக்கம் வந்துரு. I am sorry என்று சொன்னா காணும சொல்லு. ஃபோன் பண்ணா தூக்கடி என்னை இக்னோர் பண்ணாத, மெசேஜ் போட்டா எழுதடி என்னை இக்னோர் பண்ணாத. ஃபோன் பண்ணா தூக்கடி என்னை இக்னோர் பண்ணாத, மெசேஜ் போட்டா எழுதடி என்னை இக்னோர் பண்ணாத. ரிங் ரிங் பேபி ஹலோ ஹலோ, உண்ட லைன் இல்ல மிது மிது. இக்னோர் பண்ணுற ஏன்னு தெரியல, கொஞ்சம் நல்லா உண்ட வைப்ஸும் பிடிக்கல. பாசத்துல தேடுற உன்ன, அடி பைத்தியமாக்குற என்ன, சொல்லு என்னடி நடக்குது எங்க, நீ இல்லாம நான் இல்ல. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உண்மை நானும் காதல் கொண்டேன், ஆசையோடு காதல் அம்பே உண்மை நானும் மேவி விட்டேன். ஆத்தாடி ஏனடி என் மனச உடைக்க வந்த ராட்சசி. ஃபோன் பண்ணா தூக்கடி என்னை இக்னோர் பண்ணாத, பொறுமைக்கும் இல்லை உங்களால மாத்துவேன். ஃபோன் பண்ணா தூக்கடி என்னை இக்னோர் பண்ணாத, மெசேஜ் போட்டா எழுதடி என்னை இக்னோர் பண்ணாத. ஃபோன் பண்ணா தூக்கடி என்னை இக்னோர் பண்ணாத, மெசேஜ் போட்டா எழுதடி என்னை இக்னோர் பண்ணாத.